விபீஷணன் போன்றவர்கள்லாம் யஜ்யுஷாம்னு எம்பெருமானை கண்டு மகிழக்கூடியவர்கள். அப்படி அதுக்காக அந்த முதல் பத்தியத்தில் அப்படி அமைச்சிருந்தார், ரமாசகம் அதிகமகன்னு போட்டுட்டார். பிராட்டியோடு கூடியிருக்கிற அந்த எம்பெருமானை திருமகள் கல்வனை நாம் சரணம் போகும் ரீதியில் சாதிச்சார். இந்த ஸ்தோத்திரத்தில் பல அற்புதமான கருத்துக்களை சுவாமி வெளியிடுறார். பகவன் நாம உச்சாரணத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லப்போறார். நரக்க பாத பீதி குத்தான்னு கேட்கிறார், நரக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு இதுவும் வராதுன்னு சொல்றார். 29 பத்தியங்களை உடைய இந்த ஸ்தோத்திரம், இதில் சில இன்டர்னல் எவிடென்சஸ் நமக்கு சுவாமி கொடுக்கிறார். தன்னுடைய காலத்தை பற்றியும் தான் எப்படி வாழ்க்கையை நடத்தியதாகவும், யதி பிரவர பாரதி ரசபரேன நீதம் வயஹா அப்படின்னு சாதிக்கிறார். யதி பிரவரனா ராமானுஜர், அவருடைய பாரதினா அவருடைய படைப்புகள், அதாவது அந்த கிரந்த விசேஷங்கள், அதில் இருக்கக்கூடிய ரசத்தை கொண்டே நீதம் வயஹான, அதை கொண்டே அடியனுடைய காலத்தை கழித்தேன் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஸ்தலத்தை சுவாமி தன்னுடைய எந்த திருநக்ஷத்திரத்தில் சாதிச்சிருப்பார்னு கேட்டால், பிரபுல்ல ஃபலிதம் ஷீர பரமிகம் பரமிக க்ஷமம் பிரார்த்தையேனு, பிரபுல்ல ஃபலிதம் ஷிரஹா, தலையானது ரொம்ப நரைச்சி போயிருந்தார். அப்போ தன்னுடைய சுவாமி வயதான தசையில் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கார். அதுக்கு மேலே இன்னொரு சுவாரஸ்யம் கேட்டால், பயம் தியஜத பத்ரமித்யபிதத சவ கேசவஹா அப்படின்னு சாதிக்கிறார். இதில் இந்த பயம் தியஜத பத்ரம்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஷ்ணு நாராயணன் தேவர்களுக்கு சொன்ன வச்சனம், அதே வச்சனம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் முதல்லே பாலகாண்டத்தில் வருது, பயம் தியஜத பத்ரம் அப்படின்னு. அந்த பதங்களை சுவாமி அழகாக இங்கே கையாளிருக்கார். இதெல்லாம் இன்னும் மேற்கொண்ட நிறைய விசேஷங்கள் இந்த பத்தியத்துக்கு உண்டு. அவைகள் நாம் ஒரு ஒரு பத்தியமாக பார்க்கச்சு அனுபவிக்கலாம். ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனுடைய அபீதி ஸ்தவத்தை நாம் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.